सद्गुरुपरम्परायै नमः। स्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषविचारितूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यनभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये। यस्य सारस्वतश्रोतो बहुळामोदवासितम् श्रुतीनाम् विश्रमायाळम् शठारिन्दम् उपास्महे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रपद्ये निरवद्यानाम् षद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षठगोपमुनीश्वरम्। श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहषडचित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यम् वेदान्तदेशिकितीन्द्रमहम् प्रपद्ये। श्रीमद्रङ्गषठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्धात्तषडचित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदम् सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनशासनवसम् नारायणम् योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्युकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गषटारिसंयमिवरात्प्राप्तागमान्तद्वयम् दृष्ट्या वीररघूद्भश्रीशिरोः न्यस्तात्मरक्षाभरम् श्रीशैवत्सविभूषणम् गुरुवरम् श्रीश्रीनिवासाभिधम् श्रीमालोलरमानिवासचरणन्यस्तेकचित्तम् श्रये। अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्कितममभागम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये। यङ्गुमुळन् कण्णनन्नमघनैक्कायन्द् इङ्गिल्लयालिन्निरणियन्तून् पुडैप அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அடியனுக்கு இந்த நிசும் ஜெயந்தியை முன்னிட்டு பெரியவர்கள் வந்து நம்மளை அடியனை நிசும் அவதாரத்தோட வைபவத்தை வந்து சொல்லணும்னு அடியனுக்கு நியமனம் பண்ணான். நிசும் அவதாரத்தோட எந்த அவதாரமுமே சொல்றது கஷ்டம். நிசும் அவதாரத்தை பற்றி சொல்றதுன்னா அதுக்கு வந்து ஆதிசேஷன் 1000 திருவாக்கை வச்சுருந்தா கூட சொல்கிறது ரொம்ப பரிசிரமம். ஆனால் ஏதோ நிசும்மனோட திருவடி சம்பந்தம் நமக்கு வில்லிவலம் சிமத அழகசிங்கரோட அனுகிரகத்தினால கிடச்சதுனால இந்த அன்பர்கள் வந்து அடியனை வந்து 2 வார்த்தை சொல்லணும்னு இங்கே நியமித்ததன் பேரில் அடியன் அறிந்தவரை இந்த நிசும் அவதாரத்தோட வைபவத்தை பெரியவர்களோட வியாசங்கள்லாம் அடியன் வாசித்ததனோட பலனாக ஒரு 2 விஷயம் இங்கே விஜயாபனம் பண்ணுறேன். நிசும் அவதாரம்ன்றது ரொம்ப அற்புதமான அவதாரம். பெரியவர்கள்லாம் ரொம்ப உகந்து பாராட்டின்னு இந்த அவதாரம் இது. பெருமாள் வந்து நிசும் அவதாரம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. பக்த ரக்ஷணம் அப்படின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே இந்த அவதாரத்தை பெருமாள் பண்ணினான் போலும். ஏன்னா இந்த பிரகலாதன் இரண்யனுக்கு குமாரனாக அவதரித்து கருவிலே திருவுடையவனாக அவர் வந்து ஹரிபக்தியில் ரொம்ப ஈடுபட்டார். அந்த தன்னுடைய தகப்பனாராக இருந்தால் கூட அந்த அவனுக்கு வந்து ஹிதோபதேசம் பண்ணி ரொம்ப அவனை வந்து இது நல்ல வழியில் போ கெட்ட வழியில் போகாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு தகப்பன் ஜாமியாகவே தகப்பனுக்கு ஆச்சாரியனாகவே இருந்து அவனுக்கு உபதேசம் பண்ணியும் அவன் பண்ண பாப விசேஷத்தினால பிரகலாதனுக்கு அந்த பெருமாளோட சொரூபமும் தன்னோட ஆத்மஸ்வரூபம் தான் யார் அப்படின்றதெல்லாம் மறந்து போய் தான் வந்து அகங்காரத்தோட பீடிச்சுண்டு எம்ப இந்த பெருமாளையே அவன் வந்து துரோகிக்க முயல்றான். அவனுக்கு புரியல எது தத்துவம் எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாத சோழன்ருக்கான் அந்த ஹிரண்யன். ஏன்னா அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி வச்சுருக்கான். ஒன்று ரெண்டாக யாராலையும் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, இப்படின்னு ஒரு ஒரு பைத்தியகார்த்தனமாக இந்த ராட்சசாலெலாம் கண்டமேனிக்கு வர வாங்குவாளாம். இப்படி தான் அவளுக்கு வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முட்டாளோட்டம் வரத்தை வாங்கிவிட்டு அப்புறம் வந்து அது அதை எப்படி போக்குறதுன்னு தெரியாத அப்புறமா வந்து சம்மாரம் பண்ணி மாளுவா அதை அத்தை வந்து பிள்ளைய கொண்டே அவனை வந்து பெருமாள் திருத்த பார்க்குறார். ஆனால் அவன் வந்து திருந்துற மாதிரியே தெரியல. இங்கே பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் இந்த நிசிம்மாவதாரத்தோட அவ பிரபாவத்தையும் பிரகலாதனோட பக்தி பிரபாவத்தையும் ரொம்ப பறக்க சொல்கிற சுகபிரம்ம ரிஷி. அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசர பகவானும் ரொம்ப ஆச்சரியமாக இந்த பிரகலாத சரித்திரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இப்பேற்பட்ட இந்த பிரகலாத சரித்திரத்தோட இந்த நிசும் அவதாரம்ன்றது வந்து அங்கே அந்த நிசும் அவதாரத்தில் 3 பேர் பிரதானம், பிரகலாதன், அப்புறம் வந்து நிசும்மன் எம்பெருமான், அப்புறம் வந்து ஹிரண்யன். இந்த ஹிரண்யனுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாத முட்டாள்தனமாக பெருமாளையே துரோகிக்க பார்க்குறாங்க. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீமதி வில்லிவலா இழகி சிங்கர் தம்முடைய விஷ்ணு புராண வியாக்கியானத்தை ரொம்ப ஆச்சரியமாக சாய்கிறார். இந்த பிரகலாதன் வந்து அவ்வளவு உபதேசம் பண்ணுறான் பெருமா இவனுக்கு, இவனுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணல, அவனை சார்ந்த அந்த அசுர சிசுகளுக்கு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுறான் பிரகலாதன். ரொம்ப அற்புதமாக பல விஷயங்களை அழிஞர் வந்து தம்முடைய வியாக்கியானத்தில் அதில் வந்து நிசும் அவதாரத்தை பற்றியே ரொம்ப சொல்லாத, ஆனால் பிரகலாதனோட ஒரு பக்தி பிரவாகத்தை வந்து ரொம்ப ஆச்சரியமாக சாய்க்கிற அழிஞர். ஏன்னா நிசும்மன் வந்து ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது வந்து இன்னும் அது வந்து ஏன்னா இந்த பெருமாள் அவதாரத்தில் பண்ணும்போது எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியம் அப்படின்னு கீதையில் கண்ணன் சாய்க்கிற மாதிரி எப்பப்போலாம் தர்மத்துக்கு கிளானி வரும்போது பெருமாள் அவதாரம் பண்ண போகிறான். ஆனால் இதில் இவர் வந்து சீபாஷிகாரர் வந்து பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பவாமி உபயோகேன்ற அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் செய்திருக்கிற காலத்தில் பெருமாளோட அவதாரங்கள்லாம் வந்து சத்ரு சம்மாரன்றது வந்து பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் அப்படின்ற ரீதியில் பயிர் காப்பாற்றணும். அதனால் வந்து என்னென்னா அந்த களைகள்லாம் எடுத்துருவா விவசாயத்தில் பார்த்தோன்னா தெரியும். அது மாதிரி இங்கே பயிராது எது அப்படின்னா பாகவதாள் சாது பரித்ராணம் தான் பயிர். அந்த பயிரை காப்பாற்றணுன்றதுக்காக களையை பிடுங்கிறதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ண. அதனால் விஷ்ணு புராணத்தில் வந்து பிரகலாதனோட அந்த சாதுக்கள் எப்படி இருக்கா அப்படின்றதுக்கு பிரதானமானவர் இந்த பிரகலாதாழ்வம். ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பிரிவாழலாம், பிரஹ்லாதாஸ்தி இதீஸ்வரோவதஹரி சர்வத்திரமே தரிசய ஸ்தம்பே சைனமிதி புருவந்தமசுரம் தத்ராசு தத்ராத்து விராதாத் ஹரிஹி வக்ஷஸ்தஸ்ய விதாரயன் நிதனகைஹி வாத்சல்ய மாபாதையன் ஆர்த்தத்ராண பராயணஸ்த பகவான் நாராயணோ மே கதிஹி அப்படின்னு அந்த பக்தாளில் பிரதானமாக இருக்கிற பிரகலாதாழ்வான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 அவதாரத்தில் ரிஷிகள் அப்புறம் வந்து வாழலாம் அதுக்காக வந்து மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்கள் பண்ணார், பிற்பாடு வர அவதாரங்கள்லாம் மனுஷாலெலாம் காப்பாற்றுக்காக பண்ணார். ஆனால் பிரதானமாக பிரகலாதன் வந்து பிரகலாதனோட பெருமையை சொல்கிறது தான் இந்த அவதாரத்தோட ஒரு மகிமையே. ஏன்னா பெருமாளோட அழகுக்கோ அவனோட ஒரு வைசிஷ்டியத்துக்கோ வந்து ஒன்றும் பெருசாக புராணமே வேண்டாம் பாகவதாளுக்கு சொல்கிறது. ஆனால் தான் மற்ற புராணங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு, நாரத புராணம், அப்புறம் வந்து ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், மத்ஸ்ய புராணம்னு சொல்லுவாள். ஆனால் பாகவதத்துக்கு மாத்திரம் அது வந்து பாகவத புராணம்னே பேர். ஏன்னா அந்த பாகவதோட விசேஷம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றி சொல்கிறது. பகவானை பற்றி மற்றெல்லாம் பகவானை பற்றி சொன்னான்னா கூட, இது பகவான் அப்படின்ற ஒரே பதம். அது வந்து ஸ்ரீபாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானார் சாதிக்கும்போது மற்றவாளுக்கெல்லாம் பகவான்றதுலாம் வந்து உபச்சாரமாக சொல்கிற வார்த்தை. பகவான் அப்படின்றது வந்து சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் மற்றமே குறிக்கும் அப்படின்றத சொல்லி சொல்கிறதுனால, அதுலேயும் அந்த பகவானை ஆசிரியித்து அவனோட திருவடியிலேயே நான்யம் தெய்வம் நெய்வஜானே நஜானே அப்படின்ற ரீதியில் எப்பயும் வேறு தெய்வம் வேறு எந்த ஸ்மரணமும் இல்லாத 24 மணி நேரமும் எம்பெருமானை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது பாகவதாளோட பெருமையை சொல்கிறது தான் இந்த பாகவத புராணம்னு அதுக்கு பேர் வந்து பெரியவாள்லாம் அது ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கான். அதனால் இந்த ஒரு பிரஹலாத ஆழ்வானோட ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு வைபவம், இந்த அவதாரத்தில் எம்பெருமான் வந்து பிரசம்சம் பண்ணி காமிக்கிறான்றது தான் ஸ்ரீமத் அழகேசிங்கரோட திருவுள்ளம். இதில் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணுறான் பிரஹலாதன். ஆனால் எப்பயுமே பிரஹலாத ஆழ்வான் வந்து ஹிரண்யனுக்கு வந்து நல்ல ஒரு உபதேசங்கள்லாம் பண்ணும்போது கூட தன்னுடைய தகப்பனாருடைய அவருக்கு உண்டான எந்தென்ன என்னென்ன மரியாதைகள் உண்டோ அதை கொடுத்துட்டு தான் பண்ணுறானோ. இது வந்து இது இவ்வளோ துஷ்டனாக இருக்கானே இவன் அப்பனாவன் அப்படின்னா இது பண்ணாத, இல்லை இல்லை இவனை வந்து அப்பேற்பட்டவன் கிடையாதுங்க, தன்னுடைய தகப்பனாருக்கு எப்பயுமே நம்ம வந்து எந்த சமயத்திலையும் தகப்பனாருக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய காம்சம் பிரகலாத ஆழ்வான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். அதில் சொல்லும்போது நீ என்ன போய் பசங்களுக்கெல்லாம் போய் புத்திமதி சொல்லிடுறார் பிரகலாதன். அவள்லாம் போய் அவள் ஆச்சாரியன்கிட்ட போய் சொல்கிறா, இவர் வந்து ஹரியே தான் தெய்வம்ன்ற ஹிரண்யன தெய்வமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி, பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் புள்ளியவாகி போவாங்கிறதுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிற கதையை, அங்கே வந்து பள்ளியில் தான் படிக்கிற பள்ளியில் போய் எல்லா அந்த அசுரசிகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தான் வந்து உபதேசம் பண்ணுறார் பிரகலாத ஆழ்வான். ஹரி ஹரிநாமமே ஸ்மரணம், அவன்தான் ரொம்ப விசேஷமானவன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உபதேசம் பண்ணிடுறார். அத்தை போய் அது போய் அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறது, அந்த ஆச்சாரங்கிட்ட போய் சொல்லிடுது, இது மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு நீங்கள் வந்து ஹிரண்யன் தான் தெய்வம்னு சொல்கிறீங்க, இவர் வந்து ஹிரண்யனோட பிள்ளையே இருக்கிறார் பிரகலாத் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை ஹரிதான் தெய்வம்ன்றார், எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கணும்னு அவன் போய் கேட்குறான். அந்த ஆச்சாரியனுக்கே இவர் உபதேசம் பண்ணுறார். இது வந்து ஹிரண்யனோட காதுக்கு போயிடுறது. உடனே ஹிரண்யன் வந்து என்னடா பைத்தியகாரமாக மந்த புத்தியோடு பேசிகிட்டு இருக்க, சும்மா வரும்போது நான் சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக பிடிவாதம் பிடிச்சுட்டு ரொம்ப நடக்கிற மூடனா நீனு, நான் மாத்திரம் கோபப்பட்டேன்னு வச்சுக்கோ, இந்த லோகத்தை அழிச்சு விடுவேன் தெரியுமா அப்படின்னு பிரகலாதம் வந்து இப்போ ஹிரண்யன் வந்து என் கட்டளையை மீறி நீ பண்ணிவிடுவியா நீனு, என்னடா பைத்திய எனக்கு என்ன பலம் தெரியுமா உனக்கு, நீ உனக்கு யம வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நீ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹிரண்யன் வந்து பிரகலாதனை பார்த்து தன்னோட அகங்காரத்தோட உச்சியில் போய் நின்று பேசுகிறான். அப்போ பிரகலாதன் சொல்கிறான், இப்போ ராஜா நீ நினச்சிட்டு இருக்க உனக்கு மாத்திரம் இல்லை, உனக்கு பலம் கொடுக்குறோன்னே அவன் தான், அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் உனக்கே பலம் கொடுக்குறான், அவன் சர்வ வியாபி, உலகமெல்லாம் விரிந்து படந்துக்கிறது எல்லா இடத்துக்கும் அவன் தான் ஆத்மாவாக இருக்கான், அவனுக்கு சரீரம்தான் நாம் போ, நீ நினச்சிட்டு இருக்க இந்திரிய பலம் மனோபலம் தைரியம் எல்லாத்தையும் வந்து எல்லா பலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எம்பெருமான் ஒருத்தன்தான், தன்னுடைய சத்துவ ரஜோகுணங்களுக்கெல்லாம் உனக்கு இன்னைக்கு இந்த குணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோ குணம் இருக்கு, இதுக்கெல்லாம் அவன் தான் நியமிக்கிறான், எனக்கு யாரும் சத்ரு இல்லைன்னு மட்டும் நினைக்காத, உனக்கு உன்னோட அசுர சுபாவத்தை இவ்வளோ அசுர சுபாவம் தான் உனக்கு புரியோஜனம் இல்லை, இதெல்லாம் திறந்துட்டு நீ யாரு, உன் ஆத்மா யாரு, அது அந்த ஆத்மா யாருக்கு சேஷபூதன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானை போய் நீ அட, நிச்சயமாக உனக்கு வந்து நல்லது கிடைக்கும், நீ நினச்சிட்டு இருக்க நீமோ உன்னால் வந்து உனக்கு ரொம்ப பலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் நினைக்காத, இப்படி இருந்தனா நீ வந்து உஜீவிக்கிறது வழியே கிடையாது அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் வந்து அப்பாவுக்கு புத்திமதி சொல்றார். ரொம்ப ஆச்சரியமா ஆயுஷங்கிற எழுதியா இருக்கு விஷ்ணு புராண வியாக்கியானத்தில், பள்ளியிடோதி வந்ததன் சிறுவன் வாயிலோ ஒரு ஆயுர் நாமன்றதுக்கு புள்ளிய வாயு போதவன் ஒன்னும் பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைத்தானாம். பள்ளி இவன் நியாயமா இவனே பகவான் நாமாவை சொல்ல வேண்டியவன், அதை அட்லீஸ்ட் இந்த பிரகலாதன் சொன்னதையான கேட்டுண்டு தானான சொல்லணும். அதுவும் சொல்ல அதுவும் இல்லாத தான் வந்து போய் போய் சீறி வெகுண்டு தூண் புடைத்தானாம். பைத்தியகாரன் இப்படியா ஒரு வெகுண்டு வருது, புத்தி இல்லாத தானே பெருமாளோட ஆயிரம் நாமத்தை சொல்லாம தன் புள்ள சொல்லியும் கேட்காத இவ்வளவு புத்தி கெட்டு போய் போயிருக்கானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம், பிரகலாத ஆழ்வான் வந்து பலபடி துன்பப்படுத்துறான் ஹிரண்யன். எப்படின்னா நெருப்புல கொண்டு விடுறது, அப்புறம் வந்து சர்ப்பங்களுக்கு கொண்டு போய் இரையாக்குறது, மலையிலேருந்து கீழே தள்ளுறதுன்னு அப்படின்னு கனாபினான்னு தனக்கு தோண ஒரு புத்தி மழுங்கி போய் இந்த ஹிரண்யன் என்ன பண்ணுறனே தெரியாத முட்டாள்தனமாக பண்ணியிருந்தான். ஆனால் பிரகலாத ஆழ்வான் வந்து அதாவது அட்மோஸ்ட் குட் ஃபைத்துன்னு இன்சூரன்ஸில் அந்த மாதிரி எம்பெருமான்கிட்ட அசஞ்சலமான பக்தி, அதாவது நாம் வந்து உசுரோடு இருக்கணும்னா அதுக்கு பெருமாளோட ஆக்கியம் தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த உயிர் பிரிஞ்சு வேறு சரீரத்தை எடுக்கணும்னா அதுவும் அவனோட கட்டளை தான். இல்லை மோட்சத்துக்கு போகணும், இந்த ஜீவாத்மாவாகிறது இனிமே மாறி மாறி பல பிறப்பும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அது வந்து எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால் தான் நடக்கும் அப்படின்ட்டு பிரகலாதனுக்கு நல்ல திருடீகரமான நம்பிக்கை. ஏன்னா அது வந்து அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரத பகவான் வந்து அவன் அம்மா கயாதுக்கு உபதேசம் பண்ணி அது அந்த உபதேச பலத்தினால அவருக்கு வந்து இந்த பக்தி வந்து உடம்பு ஃபுல்லாக ஏறிட்டு போச்சு. அதனால் இவன் என்ன எங்கேருந்து கீழே போட்டாலும் எத்தனை நெருப்பில் காமிச்சாலும் சர்ப்பங்களுக்கு வந்து எதுவுமே அவனை ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஆயுசு பகவான் வந்து இன்னைக்கு போட்டிருக்கான்னா அது எனக்கு நிற்கும், இல்லை இந்த சர்ப்பங்கள் எனக்கு தீண்டி நான் போகணும்னு நினச்சா போட்டோம் அதை பற்றி எனக்கு இல்லை. ஆனால் நீ என்ன விதமான தீங்கு பண்ணாலும் எனக்கு வந்து நான் சத்தியம் வந்து இது தான், எம்பெருமான் ஹரி தான் லோகத்துக்கே பாலகம், அந்தரிக்கு ஸ்ரீஹரியே அந்தராத்மன்னர் அன்னங்கராஜ் இவர் அன்னமையா மாதிரி எல்லா உலகுக்கும் அவனே அந்தராத்மா அப்படின்றது வந்து ரொம்ப மகாவிஸ்வாசத்தோடு பிரகலாதாவன் இருந்ததுனால என்ன துன்பம் படுத்தினாலும் அவருக்கு ஒன்றும் ஆலை. இதில் விசேஷமாக ஆச்சரியமான ஒரு இடம் ஐஷிங்கர் விஷ்ணுபுராத்த சாகித்யார் இது என்ன அப்படின்னா, அரியும் செந்தியை தழி அச்சுதனன் நம் மெய்வே வாழ் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சாகிக்காரு. அதாவது பிரகலாதாழ்வான வந்து இரண்யன் நெருப்பு வச்சு கொளுத்த பார்த்தான், ஆனால் பிரகலாத ஆழ்வானுக்கு அந்த நெருப்பு ஒன்றுமே ஆலை, அந்த நெருப்பை போய் கட்டிக்கிறாராம் அவர். அப்படி கட்டிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பண்ண முடியுமா அப்படின்னு இது வந்து கம்பநாட்டு ஆழ்வான்னு ரொம்ப ஆசை. அது குழியில் இந்தனம் அடுக்கினர் குன்றன குடந்தோறும் குணரெண்ணெய் ஈதினை சொரிந்திட்டனர் நெருப்பெழுந்திட்டது விசும்பேட்ட அழுது நின்றவர் அயரோர் ஐயனை பெய்தனர் அப்படின்னு கம்பநாட்டாழ்வானும் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். இந்த பிரகலாதனை வந்து கொண்டு போய் இந்தனத்துக்கு இது அதாவது அந்த நெருப்புக்கு இரையாக்கினாலாம் இவனை. ஆனா பிரகலாத ஆழ்வானுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அவன் ஹரிசங்கீர்த்தனம் தான். அரியன்று தொழுது நின்றனர் நாயகன் தாளினை குளிர்ந்தது சுடுதி ஏன்னர். இவருக்கு என்ன ஆச்சா, அந்த போய் கட்டினோடனே அப்படியே தென்னல் வந்து வீசின மாதிரி இருந்தான். இவர் போய் கட்டின்றாரான் நெய் இது நெருப்பு சுடவே இல்லையா பிரகலாத ஆழ்வான். இதுக்கு ஆச்சரியமா ஆயுஷங்கிற ஒரு திருஷ்டாந்த சாட்சியாயிடுச்சு. என்னன்னா இந்த அரியும் செந்தியை தழுவி அச்சுதனன் மீதே வாழ்ன்னு நம்மாழ்வார் நான்காம் பத்தில் நாலாம் திருமொழியில் அது சத்ருவாய்மொழியில் சாதிக்கிறார். என்ன பண்ணுறாரா, நம்மாழ்வாருக்கும் நம்மாழ்வாரோட நாயிக்கா பாவம் எடுத்துக்கிறார். பராங்குஷ நாயகியா அவள் வந்து எப்பயும் அந்த எம்பெருமானை பற்றியே நினச்சிட்டு அவள் பண்ணுற சேட்டிதங்கள்லாம் ரொம்ப புதுமையாக இருக்குன்னு நம்ம பராங்குச நாயகியோட தாயார் வந்து ரொம்ப இது பாடுற மாதிரி ஒரு 10 வசனம் நம்மாழ்வார் அமைச்சிருக்கார். அதில் அறியும் செந்தியை தழுவி அப்படின்னு பாசனம் வருது. அந்த செந்தி இருக்கோ இல்லையோ அது நன்னா சுடுன்னு தெரியுமா, அறியும் செந்தியா அது. அப்பேற்பட்ட செந்தியையும் இந்த பராங்குச நாயகி ஆனவ அச்சுதன் இவன் தான் அப்படின்னு கட்டிக்கிறான். இப்போ கட்டிட்டா இது இப்படி கூட கட்டிக்க முடியுமான்னா அவன் தாராளமாக கூட. ஏன்னா இப்போ பிரகலாத ஆழ்வானுக்கு என்ன அனுபவமும் அதே தான் பராங்குச நாயகிக்கும். அதனால் அவள் ரெண்டு பேருக்குமே பக்தி பிரவாகத்தில் வந்து அவளுக்கு பராகாஷ்டையில் வந்து அவளுக்கு வந்து எது தத்துவன்றது நன்னா புலப்பட்டது. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் பற்றி கவலை இல்லை, தாராளமாக போய் கட்டிக்கிறார் இந்த பராங்குச நாயகியும். இதுக்கு ஆச்சரியமாக ஈடுலேருந்து எடுத்த அழிங்க ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை சாய்க்காருது சாய்ச்சாருது. என்ன அப்படின்னா ஈடுன்றது வந்து திருவாய்மொழி வியாக்கியானம். அதில் வந்து நாயகனுக்கும் நாயகிக்கும் வாயு புத்திரனை வந்து தழுவுறது வந்து சம்சிலேஷ திசையில் விசிலேஷ திசையில் வந்து வாயு புத்திரனை தழுகை நாயகனுக்கும் நாயக்கும் பனியிரே விசிலேஷத்திலே அப்படின்னு ஈடுல வந்து நம்பிள்ளி சாய்கிறார். என்ன அப்படின்னா பெருமாள் இவர் இருக்கார் இல்லையோ ராம சக்கரவர்த்தி திருமகன், அவன் என்ன பண்ணுறான், இவரை தூது அனுப்பி ஆஞ்சநேயனை தூது அனுப்பி ஸ்ரீதருடைய இதுக்கு அனுப்பினார். அவர் போய் தாயாரை பார்த்துட்டு அங்குலி பிரதானம் பண்ணி அவர் வந்து கண்ணையாழி கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து பெருமாள்கிட்ட திருப்பி எடுத்து வந்து காமிக்கிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு சக்கர திருமணுக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார், தன்னோட ஆம்படியாலேயே நேராக கையில் எடுத்து வந்து கொடுத்தான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வாயு புத்திரனால் அனுமாரவே தழுவிக்கிறார். அப்படியே அவர் சந்தோஷப்பட்டு தன் திருமேனியை வந்து பிராட்டிக்கு மாத்திரமே கொடுத்திருந்த எம்பெருமான் இந்த இடத்துல தன்னோட பாகவதனான ஆஞ்சநேயனுக்கு வந்து கட்டி தழுந்து தன் திருமேனியை கொடுத்தார் அந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே பராங்குச நாயகியானவள் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த தீயை கட்டிக்கிறா. அப்போ தீ எப்படி வாயு புத்திரன் ஆகும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக சாகிற உபநிஷத்தில் வந்து வாயோர் அக்னிஹி அப்படின்னு இருக்கு, வாயுலிருந்து தான் அக்னி உண்டாகிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக உபநிஷத்து வந்து ஸ்தாபிக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்றுத்துலேருந்து எப்படி உண்டது, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வேதம். அப்போ வாயுலேருந்து தான் அக்னி வந்துனா, அப்போ வாயு வாயுலேருந்து அக்னி பிறந்ததுனால அக்னி வந்து வாயுக்கு புத்திரனும் இல்லையோ. இப்போ இந்த இந்த இதனால ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு இதுவோட சொல்கிறாது சாட்டுவா, வாயுலேருந்து அக்னி பிறந்ததுனால அப்போ அக்னியும் வாயு புத்திரன் தான். அப்போ நம்ம பெருமாளுக்கு எப்படி நாயகனான பெருமாள் நாயகியான சீதாதேவிய விசிலேஷம் அதாவது பிரிஞ்சு இருக்கும்போது வாயு புத்திரன் போய் தழுவிக்கிறார், அது ஆஞ்சநேயர் தழுவிக்கிறார். அதே மாதிரி இங்கே பராங்குச நாயகி ஆனவள் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சதுனால அவளுக்கும் இங்கே என்ன அது வாயு புத்திரரான நெருப்பு அறியும் செந்தியை போய் தழுவிக்கிறாளாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக அந்த இடத்த ஒரு ரொம்ப அழகாக பகவத் விஷயத்திலேருந்து எடுத்து சாய்ச்சார். இப்போ ஏற்பட்ட இந்த பிரகலாத ஆழ்வானவன் அவர் என்ன பண்ணுறார், தன்னோட அப்பாவுக்கு புத்திமதி சொல்கிறார். புரிய அவனா அட பைத்தியக்காரா, நீ யாரை நினச்சிட்டுருக்க, பாரு இந்த ஸ்தம்பத்திலேருந்து நான் இந்த ஸ்தம்பத்தில் இனிமேல் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த ஸ்தம்பத்தில் இருக்கா நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் இடிக்கிறேன் பார் அப்படின்னு அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்தம்பத்தை போய் இடிக்கிறான். அதாவது அவனோட இருக்கிற அந்த ஸ்தம்பத்திலேருந்தே அவன் வந்து இடிக்கிறான். அதை ரொம்ப இந்த ஸ்தம்பமானது இவன் போய் அவன் போய் இடிக்கும்போது பெருமாள் உள்ள இருந்து அப்படியே நிசும்பமா நிசும்பமூர்த்தியா சிரசில் வந்து சிங்கமாகவும் திருமேனி ஃபுல்லா நரவடிவம் மனுஷ வடிவம் இருந்து ஒரு ஒரு அற்புதமா விசேஷமா லோகத்திலிருந்து வேறுபட்டு லோகத்தில் இது மாதிரி ஒரு அவதாரமே பார்த்துருக்க முடியும். ஒன்று மிருகமா பார்க்கலாம், இல்லைன்னா அவன் மனுஷனா பார்க்கலாம், பக்ஷியா பார்க்கலாம், அப்படின்னா இல்லாம எம்பெருமான் வந்து திருமுகம் ஃபுல்லா நிசம்ப ரூபியா, திருமேனி பூர்த்தியா மனுஷ ரூபியா இருந்து பயங்கரமா ஒரு கோபத்தோட கண்கள்லாம் சிவந்து, கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கண் அப்படியே ரொம்ப கௌர ரூபமா அவனை வந்து அந்த பிரகலாதனை ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ற மூர்த்தியா அப்படியே ஆச்சரியமா அவதாரம் பண்றான். அப்படியே அது மாதிரி பெருமாள் வந்து இது மாதிரி சம்ஹார மூர்த்தியா அவதாரம் பண்ணலாமா அப்படின்னு அதெல்லாம் விசாரிச்சு பண்ணிட்டு இது வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப அனுபவமா இருக்கும் அந்த திருமேனி. ஆனா வந்து இந்த இவனுக்கு வந்து துஷ்டனுக்கெல்லாம் வந்து பெருமாளோட அந்த இது வந்து நிகிரகத்துக்காக அவனை வந்து ஒழிக்கிறதுக்காக பெருமாள் அந்த மாதிரி அவதாரம் பண்ணேர் அப்படின்னா பெரியவாள்லாம் ரொம்ப இந்த நிசும் அவதாரத்தை ரொம்ப ஆச்சரியமா ஈடுபட்டு சொல்றா. அப்பேற்பட்ட அந்த நிசும் அவதாரத்துல ரொம்ப ஆச்சரியமா இப்ப வந்து ஏன் பெருமாள் அந்த அந்த ஸ்தூன்லயே ஏதாவது இந்த ஹிரண்யன் இடிச்சானோ இல்லையோ அந்த ஸ்தூன்லயே அந்த ஸ்தூனத்திலேயே ஏன் பெருமாள் அவதாரம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் சொல்றான். ஏன்னா இப்ப ஹிரண்யன் வந்து ஒரு தூணை எந்த தூண்ல எம்பெருமான் அவதாரம் பண்றானோ அந்த தூணை இடிக்கிறதுக்கு பதிலா இடிக்கும்போது வேற தூண்ல பெருமாள் வந்து அவதாரம் பண்ணிதான்னு வைங்க. அப்ப என்ன ஆகும், முன்னாடியே அந்த தூண் இவன் இருக்கான், அப்ப பிரகலாதம் சொன்னானோ இல்லையோ, அப்ப இது வந்து எங்க வேணா இருக்கான்றது ஒரு பதம் வந்து போயிடுமோ இல்லையோ. அப்ப இவன் இந்த தூண்ல தட்டினா அந்த தூண்ல இந்த தூண்ல இருக்கணுமோ இல்லையோ, அவன் தட்டின தூண்ல அங்கெல்லாம் இருக்கணுமோ இல்லையோ. அதனால அங்க பெருமாள் அவன் தட்டின தூண்லயே அங்க பெருமாள் அவதாரம் பண்ணானான். அப்புறம் சரி ஹிரண்யன் தட்டாம ஹிரண்யன் வந்து வேற யாரோ தட்டி அங்க வேற யாரோ இவன் ஏவி விட்டு ஒரு ஆள ஹிரண்யன் அவன் போய் வந்து இந்த தூணை தட்டி அங்கேயிருந்து அவதாரம் பண்ணா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த இன்னொரு ஆள் யார் இருக்கணும், அவன் கையில வந்து அவன் வந்து ஏற்கனவே நரசிங்கத்தை பூந்துண்டு அவன் வந்து அந்த தூண்லேயும் தட்டி வேணும்னு இது பண்றான், அது பொய் அப்படின்ட்டு ஹிரண்யன் நினைப்பானான். அதனால இவன் தட்டின தூண்லயே பெருமாள் அவதாரம் பண்ணான், ஹிரண்யன் தட்டின தூண்லயே. இப்ப அதே மாதிரி பெருமாள் வந்து உடனே அவதாரம் பண்ணிருக்கலாம், இது கொஞ்ச நாள் கழிச்சு கூட அவதாரம் பண்ணிருக்கலாமோ. இப்ப ஏன்னா இப்ப தட்டினதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட அவதாரம் பண்ணிருக்கலாமா, அப்படி இல்லையா? பெருமாள் வந்து வேற தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், இவன் சொன்ன கணத்தோட தட்டவே அந்த கணத்திலேயே பெருமாள் அவதாரம் பண்ணானா. ஏன்னா இந்த பிரகலாதனோட வாய்ப்பை மொய்ப்பிக்கணும். இது வந்து நீ கொஞ்ச நேரம் பொறுத்து அவதாரம் பண்ணனா எங்க வேணா இருப்பான்றதுக்கு ஒரு ஹானி வந்துருமோ இல்லையோ. அதனால வந்து அந்த கணமே அந்த உத்தர கணம் இவன் தட்டுறதுதான் தெரியும், பெருமாள் அவதாரம் பண்ணத்தான் தெரியும், அப்படி அவதாரம் பண்ணானா எம்பெருமான். அதுவும் இப்ப ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் வாம அந்த அவதாரங்கள்லாம் என்ன ஆறுது அப்படின்னா பெருமாள் வந்து 10 மாசம் கர்ப்ப 10 நாளும் கடந்த இது கர்ப்பத்தில் வாசம் பண்ணி அது பெருமாளோட அவதாரம் தான் திவ்ய திருமேனியா இருந்தாலும் இருந்தாலும் கூட இது வந்து அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்றான் கீதையில நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிற, ஆனா நீ பிறக்கிறது வந்து கர்மாதீனமா நான் பிறக்கிறது சங்கல்பாதீனமா அப்படின்னு எம்பெருமான் நன்னா அதுல வந்து ஸ்பஷ்டமா சாய்க்கிறான். அதாவது கிருஷ்ணாவதாரமோ ஸ்ரீராமதாரமோ எந்த அவதாரமா இருந்தாலும் பெருமாளோட அவதாரமே விலட்சணங்கள். அதை வந்து நம்ம மாதிரி ரெண்டு காது ரெண்டு கண்ணு ஏதோ நம்ம ஆபாசமான உடம்புன்னு நினைச்சக்கூடாது. எம்பெருமானது எப்பயுமே திவ்ய திருமேனி, அந்த திருமேனியில் தான் எப்பயுமே அவதாரம் பண்றான் எம்பெருமான். ஆனாலும் கர்ப்பவாசம்னு ஒன்று உண்டு இவாளுக்கெல்லாம், அது தோஷம்னு சொல்ல முடியாது, அது எம்பெருமானோட சங்கல்ப விசேஷம்னாலும் அந்த கர்ப்பவாசம் கூட கிடையாது இந்த நிசும் அவதாரத்துக்கு. ஸ்தூனா பிதாமகிய பூத்துன்னு சுவாமி தேசியன் ரொம்ப ஆசியமா, நமக்கெல்லாம் பிதா எம்பெருமான், அந்த எம்பெருமானும் ஈன்று கொடுத்துதான் அந்த தூணு. ஸ்தூனா பிதாமகிய பூத், அந்த இடத்துல ஸ்தூன் வந்து அந்த தூண் வந்து நமக்கெல்லாம் பாட்டி ஆயிடுதான். ஏன்னா பெருமாள் பிதாவானதுனால லோகத்துக்கு அவனை பெற்றது யாரு, பாட்டி. அந்த பாட்டி அதாவது அச்சேதனமான ஒரு தூண், அதாவது புத்தியே இல்லாத அந்த தூண் வந்து பிதாமகி ஆயிடுச்சு. என்ன அற்புதம் இந்த நிசும அவதாரத்தோட மகிமை அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த நிசும அவதாரத்தோட பெருமையை ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன். அதனால எம்பெருமான் வந்து ஒரு தாயுடைய கர்ப்பத்திலேயோ அப்புறம் அதுலேருந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்து அப்படிலாம் இல்லாத ரொம்ப ஆச்சரியமா இந்த அவதாரத்தில் பெருமாள் தான் காமிக்கிறான். அது இல்லாத எம்பெருமான் தோன்றது வந்து எல்லா இடத்தையும் இருக்கான் அப்படின்றது இது காமிச்சிட்டான். அப்ப அதுக்கப்புறம் தான் எல்லார்த்தையும் இருக்கான்றதை காமிச்சா கூட போருமே, அங்கே சங்கல்பத்தாலேயே வந்து அவனை ஹிரண்யனை வந்து வதம் பண்ணிடலாமே அப்படின்னா, இல்லை இல்லை இது வந்து எல்லா சர்வ வியாபின்றது காமிச்சுட்டான். எல்லாத்தையும் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கு இவன் சரீரமாக இருக்கான்றதை காமிச்சுட்டான். ஆனால் அவன் தான் சர்வோத்கிருஷ்டமானன், இவனுக்கு ஹிரண்யனுக்கும் பலன் கொடுக்குறோன்றதை காமிக்கிறதுக்காக ஹிரண்யனை வதம் பண்ண வேண்டியதாக போயிடுதான் எம்பெருமானுக்கு. அப்பதான் பரத்துவம் சித்தியாகும். அவன் தான் பரன், எல்லாருக்கும் பரஸ்மாத் பரன், அவன் தான் எல்லாருக்கும் பரன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஹிரண்யனை வதம் பண்ணி தான் ஆகணும். சமாரம் பண்ணி அதை வந்து அந்த மகாபாபியான ஹிரண்யனை வதம் பண்ணணும். அப்போ வந்து பிரகலாதன் வந்து எல்லா 30 தேவர்களும் வந்து பெருமாளை வந்து பிரார்த்திச்சு உன்னோட கோபத்தை நிறுத்திக்கணும்னா அதை கேட்கல. பெருமாள் இந்த கோபம் அடங்கலை. எல்லாம் போய் எல்லாம் என்ன பண்றான், அவெல்லாம் போய் ருத்ரனை போய் பிரார்த்திக்கிறான். இவரை சிவன் என்ன பண்ற, தான் வந்து ருத்ர அவர் என்ன பண்ண, சரி நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு சரபமா வந்து சரபம்னு ஒரு மிருகம் அது. அதுல வந்து கண்ணுலாம் மேல இருக்கும், ரெண்டு சரகு இருக்கும், ரொம்ப 8 கால்கள் அது மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு மிருகமா இருந்து அவதாரம் பண்ணி பெருமாள்கிட்ட சண்டைக்காரர் சிவன். ஆனா அந்த சரபத்தை வந்து விட்டில் பூச்சி வந்து என்ன பண்ணும், விளக்குக்கு வந்து வரும்போது தெரியும் விளக்கு சுடுன்னு, ஆனாலும் போய் விளக்கு கிட்ட போய் நின்று அழிஞ்சு போகுமா. அந்த மாதிரி இந்த சிவ சரபத்தை என்ன பண்ண பெருமாள் அந்த விட்டில் பூச்சியை தூக்கின மாதிரி தூக்கினாரான் இந்த சரபத்தை. இது வந்து சுவாமி கூறத்தாழ்வான் அதிமானுஷத்தவத்தை ரொம்ப ஆச்சரியமா சாக்கிறேன். கிரீடா விதே பரிகரஸ்தவ யாது மாயா சாமோகினி ந கதமஸ்ய தமஸ்யது ஹந்த ஜந்தோ ஹைமர்த்யசிம்ஹ வபுஷஸ்தவ தேஜசாம்சோ சம்புர்பவேஹி சரபசலபோ சலபோ பபூவ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா 12வது ஸ்லோகத்தில் இந்த எம்பெருமான் அதிமானுஷமான, அதாவது இத்த மாதிரி ஒரு மனுஷனால் ஒரு இதுவாக பண்ண முடியாது, இது எம்பெருமான் உத்தனால்தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த சரபத்தை வந்து ரொம்ப அதிவிலட்சணமாக வந்து பெருமாள் வந்து அனாயாசமாக அதை வந்து ஒரு விட்டில் பூச்சி வந்து விளக்கல் எப்படி மாயுமோ அது மாதிரி இந்த சரபமான விட்டில் பூச்சி விளக்கான நிசுமான்கிட்ட போய் அடிபட்டு விழுந்தது அப்படின்னு அதிமானுஷத்தை சாய்க்கிறேன். இந்த இது வந்து இந்த விருத்தாந்தம் வந்து ஹரிவம்சத்தில் ரொம்ப பிரசம்சையாக சொல்கிறான்னு சொல்கிறான். இந்த சரபம் வந்து எம்பெருமான் அப்பேற்பட்ட நிசும்ம அவதாரம் ரொம்ப அற்புதமான அவதாரம். இது இதை வந்து பட்டர் சாதிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து வெறும் பாலை மாத்திரம் சாப்பிட்டுருந்தானா, இன்னொருத்தர் வந்து வெறும் சர்க்கரை மாத்திரம் சாப்பிட்டுருந்தானா. இந்த பாலானது சிங்கன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரையானது வந்து மனுஷன் வச்சுக்கோங்க. அவளுக்கு அதனால வரையில் தெரியும் அந்த ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடணும்னு. வெறும் பாலில் சர்க்கரை போடாமல் சாப்பிட்டுருந்தா அதாவது மத்ய கூர்மா வராகாதி அவதாரங்கள்லாம், அப்புறம் வந்து மனுஷ அவதாரமான ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் வந்து வெறும் சர்க்கரை மாதிரி ரொம்ப தித்தி சிந்து. இந்த மனுஷ அவதாரமான ராமகிருஷ்ண அவதாரம் சர்க்கரையையும் இந்த மத்ய கூர்மாதி வராகவதாரமான பாலையும் ரெண்டுத்தையும் கலந்த நிசும்மனா எழுந்தான். இந்த நிசும்ம அவதாரத்தோட வைபவத்தை, இந்த நிசும்மனோட ஒரு வைசிஷ்டியத்தை நாம வந்து ரொம்ப பெரியவாள்லாம் ரொம்ப போற்றி புகழ்வா. இதுல என்னன்னா, எல்லா விதமான இவா இருக்காளோ இல்லையோ ஆச்சாரிய புருஷாள், எல்லாருக்கும் வந்து இந்த நுசும் அவதாரம் வந்து நுசும்மனோட திரு திவ்ய திருமேனி வந்து ரொம்ப திவ்யமங்கல விக்கிரம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா சீபாஷிகாரர் தன்னுடைய 74 சிம்மாசனாதிபதிக்கும் நுசும்மனோட மூர்த்தி தான் ஏழை பண்ணி கொடுத்து எல்லாரும் வந்து திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு ஆக்கிய பண்ணதா குரு பரம்பரைகளை சொல்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் கூட நம்ம எந்த ஆச்சாரிய புருஷாலாக இருந்தாலும் நுசும்ம ஆராதனம் நிச்சயமாக அவளுக்கு வந்து ஏற்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் மாத்திரம் இல்லாத அத்வைத சன்னியாசிகளோ துவைத சன்னியாசிகளோ யாராக இருந்தாலுமே மதுவந்தி நுசும்மன் அப்படின்ற ஒரு சால கிராம மூர்த்தி விசேஷத்தை இன்னைக்கும் ஏழை பண்ணி அவள் வந்து ஆராதனும். அந்த அந்த சன்னியாசிகளுக்கு அந்த மதுவந்தி நுசும்மனோட ஆராதனை வந்து ரொம்ப விசேஷமாக ஏற்பட்டது அப்படின்னு பெரியவா சொல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த நுசும்மனோட ஒரு ஒரு வைபவன்றது வந்து அது இல்லாத இப்போ நம்ம ஸ்ரீமத் அகோபுல மடத்தில் நீங்கள் சேவிச்சீங்கன்னா மாலோர் லட்சுமி நுசும்மன் ஆச்சரியமாக எழுதுவார், நல்ல நஞ்சு நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனின்ற 1000 தோழனிடம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தாயார் வந்து பெருமாளை அணைச்சிண்டு, அதாவது தாயார் அணைக்கிறதுக்கு எம்பெருமானுக்கு வந்து 1000 கை வேணுமா 1000 தோள்கள் வேணுமா, ஏன்னா அப்பேற்பட்ட அல்லி மாதர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு திவ்ய திருமேனி மாலோரனோட திருமேனி நீங்கள் சேவிச்சிங்கன்னா ரொம்ப பிரசன்னமாக எல்லாருக்கும் சரணாகதி பண்ணி கொடுக்கறதுக்காகவே அந்த எம்பெருமான் கிராமே கிராமே கத்வா அப்படின்னு ஆதிசரோ சுவாமி திருவிடி திருக்கைகளில் எம்பெருமான் அந்த லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியாக எழுதியிருந்து, இது வந்து நரசிம்ம தாபனிய உபநிஷத்தில் இந்த மாதிரி நிசிம்ம மூர்த்தியை வந்து நம்ம உபாசனம் பண்ணணும், அப்படி உபாசனம் பண்ணால் நிச்சயமாக வந்து மோட்சம் உண்டு அப்படின்னு பல பெரியோர்கள் பல விதத்தில் இதை எழுதியிருக்கா. அதை உத்தேசம் பண்ணி எம்பெருமானே இந்த ஆதிசரோ சுவாமிக்கு வந்து இந்த அகோபன் மடத்தில் லக்ஷ்மி நரசிம்ம ஆராத்திய தேவத்தியா தானே சந்நியாசம் கொடுத்து தன்னையே வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மனோட லக்ஷ்மியோட, ஏன்னா பிரபத்தி பண்ணிக்கணும்னா முதல்ல தாயார்கிட்ட வந்து புருஷகார பிரபத்தி பண்ணி அப்புறம் தாயாரம் பெருமாளுமாக எழுதியிருக்க அந்த சேர்த்தியில் பிரபத்தி பண்ணி அப்புறம் தாயாரம் பெருமாளுமாக எழுதியிருக்கிற அந்த சேர்த்திலேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சுவாமி தேசிகன் சித்தாந்தம், சுவாமி எம்பெருமானார் சித்தாந்தம், சுவாமி ஆளவந்தார் சித்தாந்தம், நம்மாழ்வார் சித்தாந்தம் கூட. ஏன்னா ஒந்தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசிதி கண்டறிந்தேன் அடைந்தேன் என் திருவடியே என்று சுவாமி நம்மாழ்வார். அவளுக்கு அந்த திவ்ய தம்பதிகளுக்கே நம்ம வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து உத்தேசம். அந்த கைங்கரியம் சீதை குண்டத்தில் நமக்கு எப்பயும் பிரபன்னனாக இருக்குவா பிரபத்தி பண்ணின்றவாளுக்கு அது சித்தமாக இருந்தாலும் அந்த கைங்கரியத்தை வந்து அந்த சாயை இங்கேயும் பண்ணணுன்றதுக்காக ஸ்ரீமதி அகோபுர மடத்தில் இன்றைக்கும் எம்பெருமான் வந்து லக்ஷ்மி நரசிம்மனா அந்த அந்த மூர்த்தியாக ரொம்ப ஆச்சரியமாக எல்லா அழகைகளும் அவனுடைய அந்த அர்ச்சா மூர்த்தி விசேஷத்தில் எல்லாரும் வந்து அனுபவிச்சு ஒவ்வொரு அழிஞர்களுக்கும் அந்த எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி வச்சாகும். அடியன் ஆச்சாரியன் சரணாதி பண்ணி வைக்கிற காலத்தில் அந்த திவ்ய திருமேனியை காண்பிச்சு காமிச்சிச்சு அவன் எப்படி சிரிக்கிறான், அவன் திருமுக மண்டலம் எப்படி இருக்குது, அவன் திருவடியில் எங்கே என்ன இருக்கு, மேலே அனந்தன் கொடை பிடிக்கிறான், கீழே திருவடியில் வந்து பெரிய திருவடி வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்தில் தாயார் மகாலட்சுமி எப்படி எழுதிருக்கா, அவன் திருக்கண்கள் ஒரு கண் வந்து மகாலட்சுமியை சேவிச்சுட்டு ஒரு கண் வந்து மகாலட்சுமியை பார்த்துட்டு ஒரு கண் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இப்படி எழுதிருக்கான் அந்த லக்ஷ்மி நரசிம்மன். அந்த லக்ஷ்மி நரசிம்மனோட ஒரு அழகை வந்து நாம் வந்து நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு ஐஷிங்கர் வந்து சேவிச்சுன்னா அதை சரணாகதி பண்ணி வச்சாகும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அந்த ஒரு அன்று நான் பிறந்திரேன் பிறந்தபின் மறந்திரேன்ற ரீதியில் அந்த சரணாகதி பண்ணிக்கும் போது அந்த ஒரு லக்ஷ்மி நரசிம்மனோட ஒரு திவ்ய திருமேனியோட வைபவத்தை இன்றைக்கெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இன்றைக்கும் வந்து சுவாத்தி அன்னைக்கு பிரதி சுவாத்திக்கும் அந்த எம்பெருமானுக்கும் திருமஞ்சம் நடக்கும், ஆராதகர் சுவாமிகள்லாம் இன்றைக்கும் அந்த எம்பெருமானை வந்து நம்ம சேவிக்கும்படியாக கைத்தலத்தில் ஏழை பண்ணி எல்லா பக்தாளுக்கும் அந்த சேவை பண்ணி வைப்பா. ரொம்ப அற்புதமான திருமேனி எம்பெருமான் அவதாரம் ஒரு அழகுன்னா அவன் அர்ச்சாவதாரத்தை எழுதியிருக்கிற அழகு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா திவிதேசங்களிலுமே இந்த நுசும்ம மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணி தான், பிரதிஷ்டை பண்ணாத திவிதேசமே இல்லைன்னு சொல்லலாம். தேவதாந்திரங்களுடைய கோவில்களில் கூட எம்பெருமான் நுசும்மனோட ஒரு பிம்பம் இருக்கணும் ஏன்னா அதுதான் மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான இந்த நிசும் அவதாரம். இதில் ஆழ்வார் வந்து ஆகம்சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்னியேன்னு நம்மாழ்வார் ஆச்சரியமாக சாய்கிறார். அந்த சீவை குண்டத்திலையும் எனக்கு நிசும்னாவே சேவை சாய்க்கணும் அப்படின்னு நம்மாழ்வாரிடத்தில் உள்ள நம்ம விட்டுருங்கோ, நம்மளாம் சாதாரண மனுஷால் நம்ம இந்த நம்ம வைஷ்ணவ குலத்துக்கு குல இந்த கலியுகத்தில் குலதனமாக இருக்கிற நம்மாழ்வார் சாய்த்த விஷயம் அது. ஆனால் நிசும்மனோட நிசும்மன்கிட்ட பக்தி வச்சோம்னா நமக்கு எந்த குறவும் கிடையாது. இதில் ரொம்ப ஆச்சரியமாக அக்னிகோத்ர ராமானுஜ தாத்தாச்சார சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வியாசம் எழுதியிருக்கார் நிசும் அவதாரத்தை பற்றி. இதில் நம்ம உதகசாந்தி அப்புறம் வந்து ஆயுஷோமம் இதெல்லாம் பண்ணும்போது கடைசியில் ஒரு சூரியனுக்கு வரும் ஆயுஷ சூக்தம்னு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மந்திரம் இருக்குது வேதத்தில். அதில் யோ பிரம்மா பிரம்மண உச்சகார அப்படின்னு வந்து ஒரு 10-15 இருக்கு. அந்த பூர்த்தியாக அந்த ஆயுஷ் சூக்தி பூர்த்தியாக நிசுமனை பற்றி தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்காரு இந்த விஷயத்தை. அதில் தங்கத்தினால் வாழைமரம் போல உள்ள தூணில் யாருக்கு கிரகமாக இருக்கானோ அவன்தான் நம்மளை காப்பாற்றணும், அவனை தான் ஆயுஷ் விருத்தின்னு சொல்லுவோம். ஆயுஷ் சூக்தியில் சொல்லிருக்க அது எம்பெருமான் நிசுமனை பற்றி தான் அது சொல்கிறது அப்படின்ட்டு இந்த அக்னிகோத்ர ராமானுஜ தாத்தாச்சார சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி நிசும்மனோட வைபவத்துக்கு அடியேன் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு இதுவான்னு தெரியல. இருந்தாலும் இந்த பெரிவாளோட ஒரு ஆக்கியினால ஒரு நியமனத்தின் பேரில் அடியேன் 2 வார்த்தை ஏதோ தடங்களாவோ ஏதோ சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் இந்த நிசும்ம ஜெயந்தி அன்னைக்கு இந்த நிசும்மனோட ஒரு வைபவத்தை அடியேன் தெரிஞ்ச வரையில் பகிர்ந்துக்கணும் இந்த யூடியூப் சேனல் மூலியமா அப்படின்றத அடியேன் இங்கே விண்ணப்பம் பண்ணுறேன். சர்வோபியம் சமாசிரித்திய சகலம் பத்ரமஸ்னுதே ஸ்ரீயாச்ச பத்ரயாஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடகோபஸ்ரீ வேதாந்த தேசிகிதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீநிசும்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவெங்கடகோபஸ்ரீ நாராயணேதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.